mayvelicham.com இணையத்திலிருந்து இதயத்திற்கு. mayvelicham.com வழங்கும் நம்மை சுற்றி அறவாரியங்களின் நற்பெயரை மலேசிய நண்பனும் மக்கள் ஊசியும் கெடுக்க வேண்டாம். 2-3 நாட்களாக மலேசிய நண்பனின் அறவாரியத்தின் மீதான நியாயமற்ற தாக்குதலில் இன்று மக்கள் ஓசியும் இணைந்து கொண்டது வியப்புதான். ஒரு தமிழ்மொழி இனமீட்சி தொண்டனாக இந்த கண்டனத்தை எழுத வேண்டிய சூழலில் நியாயங்கள் மக்களுக்கு விளங்க வேண்டும் என்பதால் எழுதுகிறேன். தனியார் வாரியங்கள் எவை என விளக்கினால் எல்லோருக்கும் புரியும். தமிழ் பள்ளிகளின் வாரியத்துக்கும் அரசு சார்பற்ற வாரியத்துக்கும் வித்தியாசம் தெரியாமல் இந்த 2 பத்திரிகைகளும் உளறிக்கொண்டு அடுக்கடுக்காக குற்றம் சுமத்துவது பத்திரிகை தர்மத்துக்கு சுத்த அயோக்கியதனமாக உள்ளது. நாட்டில் தமிழ் கல்வி சார்ந்த ஒரே அறவாரியம் மலேசிய தமிழ் அறவாரியமாகும். மாநில அரசிடமும் மத்திய அரசிடமும் குறிப்பாக சிடிக்கிடும் நிதி பெற்ற ஆசிரியர்களும் மாணவர்களுக்கும் பெற்றோர்களுக்கும் பள்ளி வாரியங்களுக்கும் பயிற்சியளிப்பது மட்டும்தான் தமிழ் அறவாரியத்தின் வேலையாகும். கட்டடம் கட்டுவது, பள்ளிகளின் நிதிகளில் கை வைத்து பயிற்சியளிப்பதெல்லாம் தமிழ் அறவாரியத்தின் வேலையல்ல என்பதை பத்திரிகை நிபுணர்கள் புரிந்து கொள்ள வேண்டும். அரசு நிதிகளுக்கு வரவு செலவு கணக்கு காட்டி சமுதாயத்தின் அடுத்த பயிற்சி திட்டங்களுக்கு நிதி கேட்பது தமிழ் அறவாரியத்தின் உரிமையாகும். இதுவரை மலேசிய கல்வி அமைச்சு தமிழ் அறவாரியத்துக்கு நிதி கொடுக்கவில்லை என்ற உண்மையை மக்களுக்கும் பத்திரிகை மர மண்டைகளுக்கும் தெரிவிக்க கடமைப்பட்டு உள்ளோம். இதில் முன்னாள் தலைமை ஆசிரியர்களுக்கோ இந்நாள் ஆசிரியர்களுக்கோ இயக்கங்களுக்கோ ஒன்றும் தெரிய வாய்ப்பில்லை. காரணம், இவர்களும் செய்வதில்லை, செய்பவர்களையும் விடுவதில்லை. தமிழ் மொழியின் வாழ்வாதாரம் வாழும் இதுகளால் தமிழ் பள்ளிகளுக்கோ இனத்துக்கோ தமிழ் மொழிக்கோ ஒரு கை மண்ணளவு கூட பயனில்லை. அரசு கொடுக்கிற மானியங்களுக்கு வக்காலத்து வாங்கி கோடு போடுகிற கூட்டம் பத்திரிகையில் பத்தினி வேஷம் போடுவதை நிறுத்திக் கொள்ள வேண்டும் என்று சிலாங்கூர் தமிழர் குரல் இயக்க துணைத் தலைவர் பூன்றங்கன் வலியுறுத்துகிறார். மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட துணை அமைச்சரை மக்கள் பிரதிநிதிகள் சந்திப்பதை அநாகரிகமாக விமர்சனம் செய்ய வேண்டியதின் அவசியம் என்ன? நண்பனை தவிர, மக்கள் ஓசியை தவிர நாட்டில் பிறர் தமிழ் கல்விக்கும் தமிழ் பள்ளிகளுக்கும் போராடக்கூடாதா? கேள்விப்பட்டவரை அப்பாவி வாசகர்களின் படத்தையும் பெயரையும் குத்தகைக்கு எடுத்துக்கொண்டு மக்கள் கருத்து செய்தி என்ற பெயரில் போடும் செய்திகள் எத்தனை காலத்திற்கு எடுபடும்? ஏவுகணையில் ஒளிந்து கொண்டு ஆசிரியர் தொழிலில் வளம் வந்து கொண்டும் கட்டுமான தொழிலையும் கைவசம் கொண்டு கலைமகளையே கைக்குள் போட்டு இயக்கம் என்ற பெயரில் அவள் பெயரில் செடிக்கிலிருந்து பெற்ற 20 லட்சம் மானியத்திற்கு கணக்கு காண்பிக்க தடுமாறும் நடிகர் ஜெயமக்குழி அன்பரின் ஆழமில்லா செய்திகள் அமைச்சரை மெச்சிக்க மாமியாருக்கு மாவுகாரத்தை கதையாகி உள்ளது. வாங்கிய நிதிக்கு வெளிச்சம் காட்ட தெரியாதவர், செடிக்கு ஏமாற்றியவர். தாமே சமூக ஒற்றுமைத்துறை அமைச்சில் அமர்ந்து செடிக்குள் அமர்ந்து கொண்டு மற்றவர்களுக்கு நிதி வழங்கி வெளிச்சம் காட்ட போகிறாராம். வேலியே பயிரை மேய போக்குதாம். பள்ளிகளையும் தங்களின் வியாபார நோக்கத்திற்காக பகடை காய்களாக பயன்படுத்த நினைக்கும் இவர்களின் செய்திகளை மக்கள் இனி ஆராய்ந்து அளந்து பார்த்துதான் உள்வாங்க வேண்டும். ஏவுகணை என்று முன்பு பாரிசா நேஷனலை அடித்து துவித்தவர் என்று பார்க்கத்தான் கல்வி அமைச்சுக்கு சமூக ஒற்றுமைத்துறை அமைச்சுக்கும் ஆப்பு அடிக்க நண்பனின் ஏவுகணை அடுப்பில் தமிழர் இயக்கங்களுக்கும் ஊதுதல் வேலை தொடங்கியுள்ளது. இவனை தவிர தமிழ் பள்ளிகளையும் தமிழ் மொழியையும் வாழ்விக்க மலேசிய திருநாட்டில் வேறு நாதி இல்லை என்ற மமதையில் இந்த முன்னாள் ஆசிரியன் செயல்படுவது சமூக துரோகமாகும். நாட்டில் தமிழர்களையும் இந்தியர்களையும் ஒன்ற விடாமல் மஞ்சள் பத்திரிகைக்கு நாரதர் வேட்டு வைக்கும் இந்த கருவண்டு இனத்தையும் மொழியையும் துளைத்து வடை சாப்பிடும் நரியாக வளம் வருவதை நிறுத்திக் கொள்ள வேண்டும். சமூக ஒற்றுமை துறையில் இதுபோன்ற சந்தர்ப்பவாதிகள் பச்சோந்திகள் இருந்தால் நாடும் அமைச்சரும் நாரும் காலம் வெகும் தொலைவில் இல்லை.